இந்த உலகத்திலே வச்சு மிகவும் உன்னதமான விஷயம் அப்படின்னா அது நம்ம மனித உடல் தான். இந்த உலகத்திலே வச்சு மிகவும் மோசமான விஷயம் எதுன்னா அதுவும் நம்ம மனித உடல் தான். அதுதான் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை மனிதன். ஒரு நல்ல விஷயமும் ஒரு கெட்ட விஷயமும் இருக்கிறது தான் ஒரு சரிசமமா ஒரு வாழ்க்கையை கொண்டு போகும் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் மனிதனுடைய உடல்ல நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு. மனித உடம்புலயே வச்சு உன்னதமான விஷயம் எதுன்னா அதுதான் மூளை. ஒருத்தர் ஏதாவது ஒரு முட்டாள்தனமா ஒரு காரியம் செஞ்சுட்டாங்கன்னா உடனே அவங்க பார்த்து நம்ம கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு. தயவு செஞ்சு இனிமே யாரும் அந்த மாதிரி கேட்காதீங்க, ஏன்னா மூளை இல்லைன்னா மனுஷனே இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மூளையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மூளையை பத்தின நிறைய விஷயங்கள் இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மனிதனுடைய மூளை எப்பவும் விசித்திரமான ஒரு விஷயம். அதனுடைய முழுமையான செயல்பாடுகள் குறித்து பல ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு. ஆனா அந்த விசித்திரங்களுக்கு இன்னும் வடக்கரைச்சப்பாடுதான் இல்ல. எல்லாரும் வடை சாப்பிட்டு வடப்பா வச்சே அப்படின்னு போனதுதான் மிச்சம். நம்ம தூங்கும் போது மூளை நம்ம கூடவே சேர்ந்து தூங்குறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதுதான் கிடையாது. மூளை என்னைக்கும் தூங்குறதே கிடையாது, மாறாக இரவுல அதிக சுறுசுறுப்புடன் அது இயங்குகிறது, செம கில்மா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. கனவு வந்தாலும் சரி வரலனாலும் சரி மூளை தொடர்ந்து உற்சாகமா செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு தெரியுது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு பகவத்கீதையில அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இல்லையா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. மூளை எப்படி உற்சாகமா தன்னுடைய வேலையை தானா செஞ்சிட்டு இருக்கோ அதே மாதிரி மனிதன் தன்னுடைய வேலையை தானாக செய்து கொண்டிருந்தால் இதுவும் கடந்து போய் அழகான உற்சாகமான ஒரு வாழ்க்கை அமையும் சொல்றாங்க. நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, நான் என் மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட அதிபுத்திசாலிகளுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், மூளைக்கு யாருமே ரெஸ்ட் கொடுக்க முடியாது. மூளைக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்க போட்டோக்கு கீழே ரெஸ்ட் இன் பீஸ் ஆர்ஐபி ரிப்னு போட்டுருவாங்க. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களும் நினைக்கிற விஷயம், ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கும் உடல் அமைப்புல மட்டும்தான் வித்தியாசம், மத்தபடி மனசு மூளை இதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். உண்மையில ரெண்டு பேருக்கும் உடல் மட்டும் வித்தியாசப்படல, மூளையும் வித்தியாசப்படுது. பெண்களை விட ஆண்களுக்கு தான் மூளை மிகவும் பெருசு. பசங்களா எல்லாம் ஹைஃபை ஆச்சுங்க. அடுத்ததா பெண்களை விட சுமார் 4000 உயிரணுக்கள் ஆண்களின் மூளையில் அதிகமாக இருக்கிறது. மறக்க மறக்காச்சுங்கப்பா. ஆனா சைஸுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்லப்படவில்லை. பொண்ணுங்களே இப்ப நீங்க ஹைஃபை அடிச்சுக்கங்க. ஆண்களுக்கான மூளையுடைய அமைப்பு கண்ணில் காணும் காட்சிகளுக்கே முக்கியத்துவம் தருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் செம்மையா இருக்குல்ல. பெரும்பாலும் அழகான பெண்களையே ஆண்கள் விரும்புவதற்கு மூளைதான் முக்கிய காரணம். இது தெரியாம அந்த பையன் மேல ஈவிடேஷன் கேஸ் போட்டா எட்டக கேயோ. ஆனா பொண்ணோட மூளை அப்படி கிடையாது. பெண்களுடைய மூளை பேச்சின் மூலமா தான் மகிழ்ச்சி அடையுது. அதான் ஒயாம பேசிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சும்மா பேசிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஆளுகளை பார்த்தா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. இந்த மாதிரி அடிப்படையான குண வேறுபாடுகள் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், பொதுவா பெண்கள் மூளைய குறைவாவே பயன்படுத்துறாங்க. ஆண்களோட ஒப்பிடும் போது பெண்கள் தங்கள் மூளைய 10% குறைவாதான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுங்க ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதனால பெண்கள் சில நேரங்கள்ல முடிவெடுக்கும் போது சட்டுன்னு முடிவெடுக்க முடியாது, ஒரு குழப்பமான சூழ்நிலையே நிலவும். அதுக்கு காரணம் பெண்கள் இல்லை, அவர்களுடைய மூளை மூளை மூளை. ஒரு சில பேரை பார்த்தா அவங்களுடைய மைண்ட் பயங்கர கால்குலேஷன் மைண்டாவே இருக்கும். அவங்களை பார்த்தோட சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் மூளைப்பா அவனுக்கு அப்படின்னு. ஆனா கம்ப்யூட்டரை விட மனிதனுடைய மூளை பயங்கர புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். எவ்வளவுதான் விஷயங்களை கத்துக்கிட்டாலும் மறுபடியும் கத்துக்கணும், அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுல மூளையில சில பகுதிகள் வெற்றிடமா இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகள் அதுக்கு உதவி செய்யுது. மனிதனுடைய மூளை சுமார் 1.36 கிலோ எடை கொண்டது. இதுல 100 trillion செய்தி துணுக்குகளை சேகரிச்சு வைக்கக்கூடிய திறன் கொண்டது. அடேங்கப்பா எத்தனை ஹார்ட் டிஸ்க் வைக்கிறது, அப்படியே அடுக்கிட்டே போகலாம். 1 trillion அப்படிங்கிறது 1 to 18 அதாவது 0000 18 போடணுமாமா. பொதுவா நாம 10% தான் மூளையை பயன்படுத்துறோம், பேலன்ஸ் 90% நாங்க பயன்படுத்துறது இல்ல அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, மூளை 100% தன்னுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. சில பேர் சொல்லுவாங்க நான் சரக்கு அடிச்சாலும் சிகரெட் பிடிச்சாலும் எனக்கு மூளை பயங்கர சுறுசுறுப்பா வேலை செய்யணும், இதெல்லாம் சாப்பிடாம இருந்தா உடம்பு நல்லா இருக்கும், இதெல்லாம் சாப்பிடறதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்ல கட்டுப்பாட்டை குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுல மூளைக்கு அதிக வேலை கொடுக்கறது யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம கையில இருக்கிற கட்டவரல் தம்பி. தன் தூண்டு என்ன வேலை பாக்குது பாத்தீங்களா. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம் தான் மூளைக்கு நிறைய தகவல்களை அனுப்புது. ஒரு நிமிஷத்துக்கு 600,000 தகவல்களை அனுப்புதுன்னா பாத்துக்கேன். அப்ப 6/10 = 72/66 அப்புறம் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி ஒப்பா 1 செகண்டுக்கு 10,000 தகவல்கள். நரம்பு சார் உங்களுக்கு ஒரு சல்யூட். நம்ம உடம்புல எந்த இடத்துலயும் சின்ன காயம் பட்டா கூட உடனே வலி தெரியும். ஆனா மூளைக்கு எவ்வளவு காயம் ஏற்பட்டாலும் அதோட வலி தெரியாது. இத கேக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு, பொரோட்டாக்கு பாயா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சால்னாவையோ இல்ல குருமாவையோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா சாப்பிடறதுக்கு வாயே இல்லடா, என்ன பண்ண முடியும்? அதனால மூளையில ஏற்படுற வலிய நம்மனால உணரவே முடியாது. ஏன் மூளையால கூட உணர முடியாது. அடுத்ததான் நான் சொல்ல போறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மண்ணீரல்ல சுரக்கிற ஒரு வகை நீர் ரத்தத்துல கலந்து மூளைக்கு போகும்பொழுது அங்க இருக்கிற சிறிய சிறிய அறைகளை பாதிக்குது. அப்படி பாதிப்பதனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கோபம். இந்த கோபம் தான் மனுஷனுக்கு வர மிகவும் கொடிய நோய். இதை கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பயங்கரமா கோபப்படுவார். எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவார். நின்னா கோபம், நடந்தா கோபம், படுத்தா கோபம், தூங்கினா கோபம்ங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டே இருப்பார். யாராவது வீட்டுக்கு வந்தா கூட அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கரமா கோபப்படக்கூடிய ஒரு பர்சன் நான் பார்த்து சொன்னேன். ஏன் அப்படி கோபப்பட்டு இருக்கேன், கோபப்படாத, யாரும் வீட்டுக்கு வரமாட்டாங்கப்பா, நாலு பேர் நமக்கு தேவை அப்படின்னு. நான் என்னையா பண்றது, எனக்கு இந்த மாதிரி கோபம் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். நல்ல ஒரு டாக்டர் போய் பாருன்னு. அவரு நேரம் டாக்டர் போயிருக்காரு. டாக்டர், எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயங்கரமா கோபம் வருது டாக்டர், நான் என்ன டாக்டர் பண்றது அப்படின்னு. டாக்டர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருது அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான், டாக்டர் அங்கேயே மயக்கம் போட்டு விட்டார்னு பாத்துங்க. இந்த மாதிரி கோபம் வர்றதுக்கு முக்கிய காரணம் மண்ணீரல்ல சுரக்கக்கூடிய ஒரு வகை நீர். இது ரத்தத்துல கலந்து மூளைக்கு போய் அங்க இருக்கிற சின்ன சின்ன அறைகளை பாதிக்குது. அதனால கோபப்படும் போது ரத்த அழுத்தம் அதிகமாகி மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயானது அதிக அளவுல மூளைக்கு வேகமா ரத்தத்தை செலுத்தும் போது மூளையில ஒருவித அழுத்தம் ஏற்படுது. அது அழுத்தம் ஏற்பட்டதுன்னா என்ன ஆகும், தலை வலிக்கும். அதனால கோபப்படும் போது பயங்கரமா தலை வலிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப சிம்பிள், அமைதியாயிடுங்க. நம்ம கண்ணு முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம மூளை உருவாக்குற மின்சாரத்துடைய அளவு என்ன தெரியுமா, 25 வாட்ஸ். இதன் மூலமா ஒரு பல்பையே எரிய வைக்க முடியும். அதனாலதான் சில பேருக்கு சில பேரை பார்த்தா பல்ப் எரியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதயத்தையும் சீரகத்தையும். சார், அது சீரகம் இல்ல, சிறுநீரகம். சாரி சாரி, இதயத்தையும் சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் முழங்காலையும் மாத்தலாம், ஆனா மூளையை மட்டும் மாத்தவே முடியாது. காரணம், ஞாபகங்கள் நினைவுகள் எதிர்காலத்துல மாத்த முடிஞ்சாலும் மாற்றப்பட்டது வேற ஒரு மனுஷங்கிட்ட இருந்த மூளை தான். அவ என்னைக்குமே அந்நியன் தான்.